லட்சதி அங்க வந்து குளத்தை பார்க்க போறேன், ஒரு புஷ்கரணியை பார்க்க போறேன், அதுக்கு சந்திரபுஷ்கரணின்னு பேரு. அது எப்படிப்பட்டது, அமர மயிலா மௌலி கந்தி அவன்தான் தேவர்கள்லாம் வந்து அதுல தீர்த்தம் வாங்குவார்கள். அதுல கமகமகம் இருக்கும் அந்த சந்திரபுஷ்கரணியை தீர்த்தம். அந்த சந்திரபுஷ்கரணியை நீ பார்த்த உடனே உனக்கு நீ மேருல இருக்க முடியாத இதுல இது இருக்கோ இல்லையா மானச சரசு, அதுல இருந்து உனக்கு பழக்கம், அது இருக்கிற ஆசை அதுல ஆசை கூட விட்டு போடும் உனக்கு. ஆதன் வானாம் எபகதரசம் மானசே மானசம் மானச சரத்திலேயே உனக்கு ஆசை இருக்காது. ஏன்னா மானச சர விட அவ்வளவு உயர்ந்தது இந்த சந்திரபுஷ்கரணி. அந்த சந்திரபுஷ்கரணியை சுத்தி தீர்ச்சை பரிகதாம் சுத்தி ஹேதோ சமம் தாது, அதை சுத்தி பல புண்ணிய தீர்த்தங்கள்லாம் நிறையாக இருக்கு. அந்த புஷ்கரணி எப்பேற்பட்டது அப்படின்னு கேட்டா சந்திரனுக்கே சாப விமோசனம் பண்ணி கொடுத்தது. சந்திரனுக்கு தட்ச பிரஜாபதி அஸ்வினி பரணி என்று சொல்லக்கூடியதான 27 நட்சத்திர தேவதைகளை கல்யாணம் பண்ணி கொடுத்தார். ஆனா சந்திரன் ரோஹிணி இடத்திலேயே அதிக அன்போடு இருந்து மற்றவர்களை உதாசீனம் பண்ணினான். அவர்களெல்லாம் தந்தையிடம் போய் சொல்லவே தட்ச பிரஜாபதி என்ன பண்ணார், சந்திரனுக்கு க்ஷயரோகம் வரணும்னு சபிச்சுட்டார். அதுக்கப்புறம் க்ஷயரோகத்தினால கஷ்டப்பட்ட சந்திரன் அதற்கு விமோசனம் கேட்டான், அது சந்திரபுஷ்கரணியை தீர்த்தாமோடு சரியா போடுன்னார். அதனால அவன் தேடி வந்து இந்த சந்திரபுஷ்கரணியில வந்து எப்பொழுதும் தீர்த்தமாடினான். சந்திரோல்லாச பிரசிதயசா சம்பதம் புஷ்கரிணியா, இந்த சந்திரபுஷ்கரணியானது சந்திரனுக்கு சாப விமோசனத்தை கொடுத்தது. அதற்கு பிறகு எல்லா மனைகளோடும் சமமாக நடந்து கொண்டான் சந்திரன் என்று சொல்வார்கள். அப்பேருக்கு உஷந்த சந்திரபுஷ்கரணி. அந்த சந்திரபுஷ்கரணியை நான் எப்படி கண்டுபிடிப்பது என்றது அந்த அண்ணன். அதற்கு சொன்னார், பதம் சாதிமானம் சத்தா யோகாத்து இனமிதீகம் வஜேசாஸ்மத் குலதனதயா சௌமிய சாகேதபாதம் ஸ்தானம் பாவியம் முனிகிரீதம் ஸ்ரீமதோ ரங்கசாம்ரஹம். அந்த சந்திரபுஷ்கரணி கரையில பிரம்மாண்ட புராணம் சொல்றது, இதம் புஷ்கரணி தீர்த்தம் திருஷலோகேஷு விஸ்ருதம். இந்த புஷ்கரணி தீர்த்தம் இருக்கேன், இது மூன்று உலகத்திலும் பிரசித்தமானது, எல்லோரும் இதை வந்து அடைவார்கள். ததத்யாசேஷ தீர்த்தானி பகுலான்யத்ர சந்திஹி, நிறைய பல புண்ணிய தீர்த்தங்களும் ஓடக்கூடிய இருக்கு, அதுவும் கல்லப்படும் உனக்கு. அந்த கரையில அஸ்வத்தம் ஜம்புகம் பைல்வம் வகுலா ஆம்ர கதம்பகம் அரச மரம், அப்புறம் நாவல் மரம், வில்வ மரம், வகுள மரம், மாமரம், கதம்ப மரம் என்று சொல்லக்கூடியதான 6 மரங்கள் அங்கே எழும்பி இருக்கும். அதை பார்த்த உடனே உனக்கு புஷ்கரணி இருக்கிறோம்னா தெரியும், அங்கே போக. அந்த சந்திரபுஷ்கரணி கரை எப்படி இருக்குன்னு கேட்டா, தீரேதம் சாதவியமா தேவியமானம் தலைவர் முகர்ஷி மகர்ஷிகள் எல்லாம் அதுல தீர்த்தமாடி பக்கத்துல ஜபம் பண்ணிட்டு இருப்பார்கள். நீ அந்த இடத்துக்கு போக வச்சு பெரியவாளா இருக்கு இடமும் இல்லையோ, அங்க நடுவில்